श्रीमान वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांताचार्य वर्यो मे सन्निधत्ताम् सदा हृदि नीलातुंगस्तन गिरितटी सुप्तमुद्बोध्य कृष्णम् पारार्थ्यम् स्वं श्रुतिशतशिरसिद्धमध्यापयन्ति स्वोच्चेष्टायाम् सृजनिगलितम् यावलात्कृत्य भुङ्क्ते गोदातस्यै नमैदमिदम् भूय एवास्तु भूयः। श्री विष्णुचित्त कुलनंदन कल्पवल्ली श्रीरंगराज हरिचंदन योगदृश्याम् साक्षात् क्षमां करुणया कमलामिवान्याम् गोदामनन्य शरण शरणं प्रपद्ये। नाम दिव्य सूर्य चरित्रத்தில் ஆண்டாள் சரித்திரத்தை பார்த்து கொண்டுள்ளோம். அதில் 45வது ஸ்லோகத்திலிருந்து ஆரம்பிச்சு இப்ப பார்க்கணும். ஸ்லோகத்தை வாசிக்கிறேன். அதீத்யசா சைஷவமாயதே க்ஷணாம் ஜகாமகோதானவ யௌவனோதயம் புராரிநேத்ராணலதக்தமன்மதம் புனஸ்ஸமுஜ்ஜீவயிதும் முராரிணாம். அதீத்ய சா சைஷவம் ஆயதே க்ஷணா ஜகாம கோதா நவ யௌவனோதயம் புராரிநேத்ராணலதக்தமன்மதம் புனஹா சமுஜ்ஜீவயிதும் முராரிணா. அதாவது இதுவரையில் சிசுவாக இருந்தவள் அந்த சைஷவ பிராயம் என்று சொல்லக்கூடிய சைஷவ குழந்தை பருவத்தை தாண்டி அழகான ஒரு இளமை பருவத்தை அடைகிறாள். நவயௌவனோதயம் கோதா ஜகாம சா சைஷவம் அதீத்திய சைஷவத்தை தாண்டி கடந்து, அதீத்திய என்றால் கடந்து, அதீத்திய சா கோதா சைஷவம் அதீத்திய ஆயதேக்ஷணா நீண்ட கண்களை உடைய அவள் ஜகாமன் கோதா நவ யௌவனோதயம் புதிய யௌவனத்தினுடைய உதயத்தை உடையதான அந்த அற்புதமான சரீரத்தை காத்திரத்தை பெற்றாள். எதற்குடா இவ்வாறு அழகாக ஆனாள் என்பதை கவி ஒரு அற்புதமான உத்பிரேக்ஷையுடன் சொல்லுகிறார். புராரி நேத்ராணலதக்தமன்மதம் புனசமுஜீவயிதும் முராரிணாம் என்று மறுபடியும் வந்து ஏற்கனவே ஒரு தடவை மன்மதனானவன் புராரியால், புராரி என்றால் சிவன், சிவனால் எரிக்கப்பட்டான். மன்மதன் சிவனால் எரிக்கப்பட்டான். அந்த எரிக்கப்பட்ட மன்மதனை புராரினா புராரி நேத்ரா நலதக்த மன்மதம் புராரியால் கொளுத்தப்பட்ட தேகத்தையுடைய மன்மதனை விஷ்ணுவை வைத்து மறுபடியும் புனருஜீவைத்தும் இவ மறுபடியும் அவனை உயிர்ப்பிக்க வேண்டும் என்று நினைத்தாளோ என்னவோ இந்த கோதையானவள் மிகவும் அழகாக ஆகிறாள் என்று சொல்லுவதன் பொருள் என்றால் என்னவென்றால், அவ்வளவு அழகாக இருக்கா, தான் பகவான் மூலமாக பகவானை காதலித்து பகவான் மூலமாக அந்த மன்மதமான விகாரங்களையும் மன்மதனுக்கு ஒரு புனகா உஜ்ஜீவனம் பண்ணி மன்மதனை மறுபடியும் உயிர்ப்பித்து எழ வைக்க வேண்டும் என்று நினைத்தார் போல இவள் மிகவும் அழகுறப் பெற்றாள் என்று அர்த்தம். இது என்ன, இதுல என்ன ஆச்சரியம்னா, முன்ன புராரி இப்ப முராரி, புராரியால் அழிக்கப்பட்டவனை முராரி மூலமாக உஜ்ஜீவிப்பிக்க வைக்கலாம். எப்படிடா உஜ்ஜீவிப்பிக்க வைக்கணும்னா, ரெண்டு பேர் ஆசைப்பட்டாலே அங்க மன்மதன் புறக்கிறான்னு தானே அர்த்தம். அற்புதமான ஒரு காதல் ஏற்பட்டால்தானே மன்மதன் புனக உஜ்ஜீவிப்பான். அந்த மன்மதனை உஜ்ஜீவிப்பிக்க வேண்டும் என்றால் இவள் பண்ண வேண்டிய காரியம் பகவானை காதலித்து பகவானையே அடைய வேண்டும் என்பது. அப்போ என்ன ஆகும்னா, முராரி மூலமாக பெருமாளை காதலிப்பதன் மூலமாக மன்மதனை மறுபடியும் உஜ்ஜீவிப்பிக்க வேண்டும் என்று நினைத்தார் போன்று இவள் அந்த யௌவனத்தை அடைந்தாள் அப்படின்னு சொல்றதுல தாத்பரியம். இவன்ற சப்தம் இந்த ஸ்லோகத்துல இல்லைன்னா கூட இவன்ற சப்தத்தை வச்சுக்கணும். நம்ம புனகா உஜ்ஜீவை துமிவ முராரினா புனகா உஜ்ஜீவை துமிவ புராரி நேத்ரானல தக்தம் தக்த மன்மதம் புனகா உஜ்ஜீவை தும் காமா இவ சா கோதா நவயௌவனோதயம் ஜகாம சைஷவம் அதீத்திய ஆயதேக்ஷணா. இதெல்லாம் ஆயதேக்ஷணா கோதாவுக்கு விசேஷனம். சா ஆயதேக்ஷணா கோதா சைஷவம் அதீத்திய நவயௌவனோதயம் ஜகாம. கிமர்த்தம் ஜகாம, எதற்காக அடைந்தாள் என்றால் அதற்கு ஒரு உத்பிரேக்ஷை. இவ சப்தம் இருந்தாதான் உத்பிரேக்ஷை வரும். அது அந்த இவ சப்தமானது கிரியாசங்கதமா இருக்கணும். உஜ்ஜீவைத்தும் இவ, அந்த உஜ்ஜீவன கிரியையில போய் அந்த இவ சப்தத்தை அன்வைக்கணும், அப்பதான் அந்த அர்த்தம் கிடைக்கும். பாருங்க மறுபடியும் அந்த ஸ்லோகத்தை நன்னா புரிஞ்சுக்குங்க. அதித்யசா சைஷவமாயதே க்ஷணாம் ஜகாமகோதானவயௌவனோதயம் புராரி நேத்ராநலதக்தமன்மதம் புனசமுஜ்ஜீவைத்தும் முராரிணாம். புராரினா தக்தம் மன்மதம் முராரினா புனக உஜ்ஜீவைத்தும் அப்படின்னு தாத்பரியம். அப்பொழுதே கணக்க பார்வதியை காதலித்து பார்வதியுடன் ஆசைப்பட்டிருந்தானால் மன்மதன் எரிந்திருக்க மாட்டான். அவருக்கு கோபம் வந்துருத்து, எனக்கு போய் மனசுல விகாரத்தை உண்டு பண்றியா, நான் யோகத்துல இருக்கிற நோக்கலம் என்னுடைய மனச போய் இந்த மாதிரி பண்ணியே அப்படின்னுட்டு எரிச்சுடுற. ஆனா கடைசியில அவளை கல்யாணம் பண்ணி பார்வதியை கல்யாணம் பண்ணிட்டு தான் ஆக வேண்டிய ஸ்திதி. அந்த சரீரம் இல்லாத மன்மதனே கிரியேட் பண்றான். சரீரம் இருந்திருந்தா என்ன பண்ணிருப்பான் பாருங்க. அந்த மன்மதன் இல்லாத யுவாக்களுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கு. மன்மதன் சூக்மமா இருந்துட்டே காரியம் பண்றான், இருந்தாலும் சசரீரத்தோட இருந்தான்னா தானே ரத்திக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும், அவனை மறுபடியும் உண்டாக்கணும் அப்படின்னு நினைத்தார் போன்று இவள். அப்படின்னா அர்த்தம் அவ்வளவு அழகா இருக்கான்றத அப்படி சொல்றான். அவ்வளவு அழகான காதல் முராரியின் இவளுக்கு ஏற்பட்டிருக்கு, அதனால முராரினா உஜ்ஜீவைத்தும் சாதிக்கிறார். நல்லா இருக்கு ஸ்லோகம். தரங்க தேசே, இதுக்கு மேல எல்லா ஸ்லோகங்களையும் அடியேன் எவ்வளவு சொல்லணுமோ அவ்வளவுதான் சொல்ல போறேன். ஏன்னா வர்ணனங்கள் ரொம்ப அற்புதமா இருந்தாலும் கூட நாம் சங்கோச்சப்படுத்தி தான் சொல்ல வேண்டிய ஸ்தித்தில இருப்பேன். அதுக்கு எவ்வளவு சொல்லணுமோ அவ்வளவு சொல்றேன், அதுக்கு மேல நீங்க எவ்வளவு புரிஞ்சுக்கணுமோ அதை புரிஞ்சுக்கோ. ததங்க தேசே குச்சகோக விப்ரமாம் நதீனவா காந்திமயி விவவ்ருதே ஸ்மராவிலாலோல விலோச்சனோத்பலாம் கிரமேண நாராயண சிந்து காமினி. இவள் ஒரு நதி போல காணப்பட்டாள் என்று சொல்லுவதற்காக வருகிறார். இந்த நதியானவள் நாராயணன் என்கிற சிந்து, நாராயணன் என்கிற சமுத்திரத்தை நோக்கி செல்லுபவளாக இந்த நதி இருக்கிறாள். கோதை என்ற நதியானவள் அப்படி இருக்கிறாள். அப்ப நதியில இருக்கிற குவாலிட்டிஸ் எல்லாம் வரணுமே, அதுக்காக குச்சகோக விப்ரமா என்ற சப்தத்தையும், கோகம்ன்றதாக ஒரு பக்ஷி, அந்த பக்ஷி வந்து கொஞ்சம் நல்ல குண்டா அற்புதமா இருக்கும், அதனால அதை ஸ்தனங்களோட ஒப்பிடுறார். அந்த குச்சகோக விப்ரமா எம் நதி, இந்த கோதையாகிற நதியானவள் அவ்வாறு அழகான ஸ்தனங்களுடனும் நவா காந்திமயி விவவ்ருதே அற்புதமான காந்தியுடனும் அவள் வளர்ந்தாள். நதி ஆரம்பிக்கிச்ச சின்னதா இருந்தா கூட மெது மெதுவா வளரும். ஸ்மராவிலாலோல விலோச்சனோத்பலா, அதுல நிறைய உத்பலங்கள், உத்பலம்னு கருணைதல் புஷ்பங்கள்லாம் இருக்கு. ஆவில ஆலோல விலோச்சன உத்பலா, மான்மதமான விகாரங்கள் சரீரத்துல ஏற்படுறதுனால நயனங்கள்லாம் கண்கள்லாம் இப்படியும் அப்படியும் கண்கள் சிமிட்டுறது, கண்கள்ல அந்த பாவங்கள்லாம் ஏற்படுறது கிரமேண கிரமமாக. அது எப்படா இருக்குன்னா உத்பலம், கருணைதல் புஷ்பங்கள்லாம் நிறைய அங்கங்க பூத்த மாதிரி இருக்கு. அந்த கருணைதல் புஷ்பங்கள் பூத்தா மாதிரியான கண்கள், அப்படியான நதியில இருக்கிற புஷ்பங்கள், நதியில இருக்கிற பக்ஷிகள் போன்ற சரீர ஆக்கிருதி, அதே மாதிரியா நதியில இருக்கிற சுழல் போன்ற உடல் உறுப்புகள், இதெல்லாத்தையும் அவள் பெற்று நாராயண சிந்து காமினி, நாராயணன் என்கிற சமுத்திரத்தை சென்றடைபவளாக இந்த கோதையானவள் வளர்ந்தாள். ததங்கதேசே தஸ்யாக அங்கதேசே அப்படின்னு வச்சுக்கணும். ததங்கதேசே குச்சகோ கவிப்ரமா நதீனவா காந்திமயி விவவ்ருதே, விவவ்ருதேன்னு இருக்கிற விவவ்ருதேன்னு படிச்சாதான் அது சரியா இருக்கும். அப்ப இல்லனா சந்தோபங்கம் வரும், அவர் ஏதோ விவவ்ருதேன்னு போட்டிருக்காரு. ஸ்மராவிலாலோல விலோச்சனோத்பலா கிரமேண நாராயண சிந்து காமினி, அப்படி விவவ்ருதேன்னு பதம் கிடையாது. காந்திமயி விவவ்ருதே அப்படின்னு இருந்தா ஒரு எழுத்து குறையற மாதிரி இருக்கும், அதை தித்தம் பண்றதுக்கான எந்த ஒரு சம்பாவனையும் இல்லை, வேற பதங்கள் நம்ப போடக்கூடாது. அதனால நான் அதையே விவவ்ருதேன்னு படிச்சு அட்ஜஸ்ட் பண்ணிருக்கேன். வஸ்துதா அது ஒரு நியூனத்தை, அதை வெவ்வேறு விதமா அதை காந்திமயி விவவ்ருதேன்ற சப்தத்தை வேற சப்தமாக மாத்தி கூட நம்ம சரி பண்ண முடியும். அது பண்டிதால் அதை பார்த்துக்க வேண்டியது, அவளுடைய சௌகரியத்துக்கு ஏற்ற மாதிரி. ஆனா இதுல ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்கு. ததங்கதேசே குச்சகோக விப்ரமா நதீனவா காந்திமயி விவவ்ருதே ஸ்மராவிலாலோல விலோச்சனோத்பலா கிரமேண நாராயண சிந்துகாமினி சனோரயத்னோபனதம் விபூஷணம் மகாஸ்திரலாபசுகரோ மனோபுவஹாம் பிரமோததாராமுர வைரிசக்ஷுஷோ வபுஷ்யமுஷ்யாஹ பிரசசார யௌவனம் தனோ அயத்னோபனதம் விபூஷணம் மகாஸ்திரலாப சுகர மனோபுவ பிரமோதாராமுரவைதிச்சுஷோ வபுஷி அமுஷ்யாஹ பிரசசார யௌவனம். அவருடைய சரீரத்தில் யௌவனமானது சம்பூர்ணமாக பிரசரித்தது. அது எப்படி இருந்ததுன்னால், தனோஹோ சரீரத்துக்கு நாம்பளா பண்ற ஆபூஷணங்கள்லாம் இல்லாம சரீரத்தில் அந்தந்த சமயங்கள்ல அந்தந்த யௌவனாவஸ்தைகள்ல ஏற்படக்கூடிய சேஞ்சஸ் ஆகிற விபூஷணங்கள் ஆபூஷணங்கள் அயத்னோபனத்தமான ஆபூஷணங்கள், பிரயத்னமே படாத சரீரத்திலேயே உண்டாகக்கூடிய ஒரு மாறுதல்கள் எல்லாமே, ஒவ்வொரு மாறுதல்களும் ஒவ்வொரு விபூஷணமாக அலங்காரங்களாக இருந்தன. மகாஸ்திர லாபகா சுகரோ மனோபுவகா, இதுல மன்மதனுக்கு ஒரு பெரிய அஸ்திரமே கிடைச்சா மாதிரி இருந்தது. எதுக்குடா அஸ்திரம்னால், பெருமாளை ஜெயிக்கணும்னால் அதுக்கு அஸ்திரம் வேணுமே, கோதைதான் அஸ்திரம் என்று மனோபுவஹா சுகரஹா மகாஸ்திரலாபஹா, சுகரஹா மிகவும் பொருத்தமான மகான் அஸ்திரலாபஹா, பெரிய அஸ்திரலாபமானது கிடைச்சது. கோதை மூலமாகத்தான் இனி பெருமாளை வசீகரணம் பண்ண வேண்டும் என்று பிரமோததாரா முரவைதி சக்ஷுஷோகோ நன்கு சந்தோஷம் என்கிற தாரை, அமிர்த தாரை, அது வந்து யாருக்கடா, முரவைதி சக்ஷுஷோகோ, பெருமாளுடைய கண்களுக்கு அமிர்தமாக இருக்கக்கூடிய அமிர்த பெருக்காக விளங்கினாள் கோதை. அப்படிப்பட்ட யௌவனமானது முராரி சக்ஷுஷோகோ பிரமோததாரா, பிரமோததாரா ரூபி அப்படிப்பட்ட யௌவனமானது அமுஷ்யாஹா வபுஷி பிரசசார, அமுஷ்யாஹா கோதாயாஹா வபுஷி சரீரத்தில் பிரசசார பரவியது, யௌவனமானது பரவியது என்ற அர்த்தம். யௌவனம்ன்றது ஒரு தனி வஸ்து, அந்த வஸ்துவானது அந்த குழந்தைகள் குழந்தை பிராயத்தை விட்டுட்டு சிறார் என்ற பிராயத்தையும் விட்டுட்டு அதற்கு மேல வர இளை இளை இளை இளமை என்ற பருவம் வரும் சமயத்தில் ஏற்படக்கூடிய அந்த யௌவனம் என்பதானது சரீரம் பூர்த்தியாக பரவித்து என்ற அர்த்தம். தனோரயத்னோபனதம் விபூஷணம், அந்த யௌவனம் எப்படிப்பட்டதுன்னா சரீரத்துக்கு தானாகவே வரக்கூடிய ஒரு விபூஷணம் என்று அதை விசேஷிக்கிறார். யௌவனமானது எப்படிப்பட்டதுன்னா சரீரத்துக்கு நாம் பிரயத்தனப்படாம, நாம் பிரயத்தனப்பட்டு போட்டுக்கிற விபூஷணங்கள்லாம் நிறைய இருக்கு. கை கால்கள் எல்லாம் நம்ம காதுக்கு தலைக்கு எல்லாத்துக்கும் ஆபூஷணங்கள் ஆபரணங்கள் பண்ணிக்கிறோம். அது இல்லாம சரீரத்துக்கு தானா கிடைக்கிற பை டிஃபால்ட் கிடைக்கிற ஆபூஷணம் எதிரான அது யௌவனம் அப்படின்னு அர்த்தம் வர, தனோரயத்னோபனதம் விபூஷணம் யௌவனம் மனோபுவஹா மகான் அஸ்திரலாபஹா யௌவனம், இந்த ஒரு பெரிய சுகரஹா மகான் அஸ்திரலாபஹா மகாஸ்திரலாபஹா, அப்படிப்பட்ட ஒரு அஸ்திரம் கிடைச்சா மாதிரியான இந்த யௌவனமானது இருந்தது. பிரமோததா முத முரவைதி சக்ஷுஷோகோ, பெருமாளுடைய கண்களுக்கு, முர முர என்ற அசுரனுடைய வைதியான சத்ருவான பகவானுக்கு விஷ்ணுவுக்கு அவருடைய கண்களுக்கு பிரமோததாரா ஒரு அமிர்த தாரையாக சந்தோஷத்தின் தாரையாக இருந்தது. அதாவது கோதை பார்த்ததுக்கு அப்புறம்தான் சந்தோஷம்ன்றதே மனஸ்திருப்தின்றதே ஏற்படுறது பெருமாளுக்கு. அப்படியாக பிரமோததாரா முரவைதி சக்ஷுஷோகோ, அப்படிப்பட்ட யௌவனமானது வபுஷி அமுஷ்யாக, அமுஷ்யாக இவளுடைய மேலே சொல்லப்பட்டவளுடைய வபுஷி பிரசசார சரீரத்தில் பரவியது என்று அர்த்தம். தனோரயத்னோபனதம் விபூஷணம் மாஸ்திரலாபசுகரோ மனோபுவஹாம் பிரமோததாரா முரவைதி சக்ஷுஷோஹோ வபுஷ்யமுஷ்யா பிரசசார யௌவனம் சவிப்ரம ப்ரூலதமாய தீக்ஷணம் பயோதராக்ராந்தவலக்ரவல்லரி உதக்ரரோ மாலிகரால குந்தலம் விதித்யுதே ஸ்யானவ யௌவனம் வபுஹு. சவிப்ரம ப்ரூலதம் ஆயதே க்ஷணம் பயோதராக்ராந்தவலக்ரவல்லரி உதக்ரரோமாவலிஹி உதக்ரரோமாலிகரால குந்தலம் விதித்யுதே அஸ்யாஹ நவயௌவனம் வபுஹு. எப்படியான சரீரம் நவயௌவனம் வபுஹு, புதியதாக யௌவனம் அவதரித்திருப்பதான இந்த சரீரமானது விதித்யுதே மிகவும் பிரகாசித்தது. அஸ்யாஹ கோதாயாஹ நவயௌவனம் வபுஹு, புதிய யௌவனத்துடன் கூடிய அந்த சரீரமானது விதித்யுதே விசேஷமாக ஜுவலித்தது. எப்படி ஜுவலித்ததுன்னா சவிப்ரமப்ரூலதம். அதாவது அசைவுகள், அங்க அசைவுகள், அந்த ப்ரூலதம் ப்ரூலத்தை அப்படின்னு சொல்லக்கூடியதான புருவங்கள், புருவங்கள்ல ஏற்படக்கூடிய ஸ்டைல்ஸ், அதுதான் விப்ரமம்னு சொன்னாலே ஸ்டைல்ஸ் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஒரு பன்னியாசத்துல. சவிப்ரம ப்ரூலதம், அதாவது அந்த ஐப்ரோஸ் மூமெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப ஸ்டைலிஷா இருக்குன்னு அர்த்தம். ஆயதேக்ஷணம், மிக தீர்க்கமான கண்கள். சவிப்ரம ப்ரூலதம் உஜ்வலாதரம்னு சுவாமி ஸ்தோத்திர ரத்னத்துல பெருமாளை வர்ணிக்கிறார். அதே சப்தத்தை இவர் சவிப்ரம ப்ரூலதம் போட்டிருக்கிறதுனால இவரும் ஸ்தோத்திர ரத்னத்தை நன்னா சேவிச்சிருக்காருன்னு தெரியுது. சவிப்ரம ப்ரூலதம் ஆயதேக்ஷணம், நீண்ட கண்கள், நீண்ட பெரியவாய கண்கள் என்று பெருமாளுக்கும் இருக்கா மாதிரி பெருமாளுடைய சாதிருஷ்யம் வேணுமே, என்ன அவளுடைய அவளுக்கு ஏற்றவாறு இருக்கார் அப்படின்னு சொல்லணுமே, அந்த சாரூபியம் சாலக்ஷண்யம் எல்லாம் வரணுமே, அதுக்காக பெருமாளுக்கு கொடுத்த விசேஷங்கள் எல்லாம் இங்கேயும் கொடுக்கிறார். அது தவிரவும் விசேஷங்கள் கொடுக்கிறார். பயோதராக்ராந்தவலக்ரவல்லரீம் என்பதாக, இதை அடையன் ரொம்ப பெருசுபடுத்தாம அவளுடைய சரீர பாகங்கள் ரொம்ப அழகா இருக்கு அப்படின்றதோட விட்டுற. உதக்ர ரோமாவலிகர் உதக்ர ரோமாலிகரால குந்தலம், அற்புதமான கேசங்கள் அப்படின்னு அர்த்தம். விதிர்ஜுதேசியானவயோ, அதாவது தலையினுடைய சிரசில் ஏற்படுற கேசங்கள்லாம் ரொம்ப நீளமாக இருக்கு. உதக்ர ரோமாலி கரால குந்தலம், அதுவும் கேசங்கள்லாம் எப்படி இருக்குன்னா கொஞ்சம் சுருட்டையான கேசங்கள் என்பதை சொல்வதற்காக கரால குந்தலம் நவயௌவனம் வபுஹு அஸ்யாஹ விதித்யுதே, பிரகாசித்தது என்று தாத்பரியம். சவிப்ரம ப்ரூலதமாய தேக்ஷணம் பயோதராக்ராந்தவலக்ரவல்லரீ உதக்ர ரோமாலிகரால குந்தலம் விதித்யுதே ஸ்யானவயௌவனம் வபுஹு கபீரநாபீசரசால சத்புஜாலதேன துங்கஸ்தன கேலி பூபிருதாம் ததங்ககேனேக்ஷண பிருங்கசாருணா பபூவலீலோபவனீ மனோபுவஹாம். மன்மதனுடைய ஒரு அழகான தோட்டம் போன்று அவள் இருந்தாள். லீலோபவனி மனோபுவஹா லீலோபவனி சா பபூவ, அவள் ஒரு மன்மதனுடைய அழகான தோட்டம் போன்று இருந்தாள்னு சொல்லணும். தோட்டத்துல என்னென்னலாம் இருக்குமோ அதெல்லாம் அவளுக்கு சொல்றதுக்காக விசேஷணங்கள் கொடுக்கிறார். கபீர நாபீசரசா லீலோபவனி, இதெல்லாம் லீலோபவனின்றதுக்கு விசேஷமாகும். கபீர நாபீசரசா என்ன, கம்பீரமான நாபி, அதாவது ஆழமான நாபி, அது எப்படிதான் இருக்குன்னா அது வந்து ஒரு சின்ன ஒரு ஒரு ஒரு தோட்டம்னா அதுல வாப்பி இருக்கணுமே, அதுல ஒரு கிணறு இருக்கணுமே, அந்த மாதிரி தெரியாது. லசத்புஜாலத்தேன, தன்னுடைய இரண்டு கைகளே லதை மாதிரி இருக்கு, கொடி மாதிரி இருக்கக்கூடிய இரண்டு கைகள். துங்கஸ்தன கேலி பூபிருதாம், அவளுடைய ஸ்தனங்களே பெரிய மலை மலை போன்று இருக்கின்றது. நிலா துங்கஸ்தனகிரி தட்டி என்று சொல்லுவது போன்ற இவளுக்கும் அதே மாதிரியான நிலை நில நிலாதேவி போன்ற உயர்ந்த உன்னதமான ஸ்தனங்கள். அது எப்படி இருக்குன்னா அதை சைலத்தோட வர்ணிக்கிறார். ததங்ககேன ஈக்ஷண பிருங்க சாருணா, ததங்ககேன ஈக்ஷண பிருங்க சாருணா, அதாவது கண்கள்லாம் எப்படி இருக்குன்னா வண்டுகள் போன்று, பொறிவண்டு கண் படுப்பேன் அங்க பொறிவண்டுகள் இருக்கு, அந்த பொறிவண்டுகள் மாதிரியாக இந்த இந்த இடத்துல அது கண் படுப்பேனா தூங்குறது, இங்க கண்ணு போலவே இருக்கு, வண்டுகள் கண்கள் போல, ஏன்னா பிரமரம் வந்து இங்கேயும் அங்கேயும் தெரிஞ்சுட்டு இருக்கும், அந்த மாதிரி கண்ணும் இப்படி அப்படியும் பாக்குறது. விலோல விலோல விலோலேக்ஷனா அப்படின்னு சொல்றா, விலோலாயத்தை அலோலாயத லோச்சனா என்பதெல்லாம் கவிகள் சொல்ற சப்தங்கள். அந்த மாதிரி ததங்க கேன ஈக்ஷண பிருங்க சாருணா அங்க கேன லீலோபவனி, அதாவது என்னன்னா இன்னொன்னு, பிருங்கங்களுக்கு எப்படி புஷ்பங்கள்லாம் ரொம்ப பிடிக்குமோ அந்த மாதிரி ஒவ்வொரு அங்கக்கமும் ஈக்ஷண பிருங்க சாருணா அப்படின்னா ஒவ்வொன்றும் ரொம்ப அழகா இருக்குன்னு அர்த்தம். கண்கள்லாம் எப்படி இருக்குன்னா அது வந்து வண்டுகளினுடைய அழகை தான் பெற்றுள்ளது போன்று இருக்கின்றன, படபடக்கிற கண்கள் அப்படின்னு அர்த்தம். ததங்க கேனேக்ஷண பிருங்க சாருணா பபூவலீலோபவனீ மனோபுவஹா, மன்மதனுடைய ஒரு சின்ன லீலைக்காக செய்யப்பட்ட ஒரு உபவனம் தோட்டம் போன்று அவள் இருந்தாள். தோட்டத்தில் இருக்கிற விஷயங்கள் எல்லாம் இதுல சொல்லியிருக்கார். ஸ்லோகம் மறுபடியும் வாசிக்கிறேன். கபீரநாபீசரசால சத்புஜாலதேன துங்கஸ்தன கேலி பூபிருதாம், எப்படி சொல்லு மறுபடியும் வாசிக்கிறேன். கபீரநாபீசரசாம் லசத்புஜாலதேன துங்கஸ்தன கேலி பூபிருதா, உங்க சௌகரியத்துக்கு வாசிக்கணும்னா வேற மாதிரி வாசிக்கணும். கபீரநாபீசரசாலசன் புஜால தேன துங்கஸ்தன கேலி பூபிருதாம் ததங்க கேனேக்ஷண பிருங்க சாருணா பபூவலீலோபவனீ மனோபுவஹாம் அமோகமஸ்யாயத பாங்க வீக்ஷணம் ஸ்மரேண பாணத்வமனாய் சாம்பிரதம் யதி பிரசூனம் விஷிகீகரோத்யசோ குதோஸ்ய லோகே சஜிகீஷுதா கதா. ரொம்ப அழகா சொல்றான் ஒரு விஷயத்தை, இதெல்லாம் நல்லா விஸ்தாரமாவே சொல்லலாம் இந்த மாதிரி ஸ்லோகங்களை. அமோகமஸ்யாயத பாங்க வீக்ஷணம் ஸ்மரேண பாணத்வமனாய் சாம்பிரதம் சாம்பிரதம் இப்போ தற்பொழுது ஸ்மரேண மன்மதனால் எதபாங்க வேக்ஷணம் எந்த ஒரு கோதையினுடைய பார்வையானது அமோகம் எப்பொழுதுமே வியர்த்தமாகாததான ஒரு பானமாக செய்யப்பட்டது. இதுவரையில் இருந்த பானங்கள்லாம் புஷ்ப பானங்கள் தான். மன்மதனிடத்துல புஷ்ப பானங்கள் அப்படின்னா அரவிந்தம் அசோகம் ச சூத்தம் ச நவமல்லிகா நீலோத்பலம் ச பஞ்சைத்தே பஞ்சபானஸ்ய சாயகாகா என்று பஞ்சபானன் என்று சொல்லக்கூடிய மன்மதனுக்கு ஐந்து புஷ்பங்களே ஐந்து பானங்களாக விளங்குகின்றன. அந்த ஐந்து புஷ்ப பானங்களால் தான் மன்மதன் இளைஞர்களின் மனதில் காமவிகாரங்களை தூண்டுகின்றான் என்று பௌராணிகமான விஷயம் கதை. அப்படித்தான் கவிகளும் வர்ணிப்பார்கள். ஆனால் இதெல்லாம் இனிமே போராது நம்மளுக்கு. பெருமாளை நாம் வசீகரணம் பண்ணணும்னால் கோதையினுடைய கண்கள் தான் வேணும். அவளுடைய அழகான கண், புருவத்தோட சேர்ந்த கண், அபாங்க வீக்ஷணம், அந்த கடைக்கண் பார்வை தான் இனி பானம் என்று கடைக்கண் பார்வையை பானமாக மாற்றிவிட்டானோ என்று நினைப்பது போல கடைக்கண் பார்வையானது வெகு அழகாகவும் புருவங்கள் வளைந்தும் இருப்பதனால் அதன் மூலமாக பார்க்கப்படும் பார்வையும் பானம் போன்றதாகவே உள்ளது என்று தாற்பயம். அது அதுவும் ஒன்றில்லான மோகம். மோகம்னா வியர்த்தம், அவ்வியர்த்தம், வியர்த்தமில்லாததாக. ஏன்னா இது வியர்த்தமே ஆகாது, இந்த பானமானது வியர்த்தமாகாது. தன்னுடைய பானம் கூட வியர்த்தமாகலாம், லட்சியத்தை தொடாமல் விட்டுவிடலாம், இலக்கை அடையாமல் இருக்கலாம். ஆனால் இந்த பானம் நான் தயார் பண்ணியிருக்கிறேன் இப்போ, அதாவது கோதையினுடைய கண்ணாகிற பானம், அது எப்பொழுதுமே வேஸ்ட் ஆகாது. அமோகமஸ்யாஹம் யதபாங்க வீக்ஷணம் ஸ்மரேண பானத்வமனாயி சாம்பிரதம் ப்ரெசன்ட்லி விச் இஸ் மேட் பவ் அண்ட் ஆரோ டு அட்டாக் ஸ்ரீமன் நாராயணான் அர்த்தம். பானத்வமனாயி சாம்பிரதம் யதி பிரசூனம் அப்படி கணக்க அவர் புஷ்பங்களையே கணக்க விஷிகி கரோதி பானமாக மாத்தியிருந்தார் குதோஸ்ய லோகே சஜிகீஷுதா கதா. அது எப்படி லோகேஷனான விஷ்ணுவை ஜெயித்திருக்க முடியும்? அவரால் ஜெயித்திருக்கவே முடியாது மன்மதனால். அதனால்தான் நம்மளுக்கு இந்த புஷ்பபானம் மண் புஷ்பபானன் அப்படின்னுட்டு தனக்கு பேர் இருக்கே, அது ஒன்றும் வேண்டாம். கோதையனுடைய கண்களே பானம் ஆக்கினால்தான் இந்த பெருமாளை நாம் வசீகரணம் பண்ண முடியும் என்று நினைத்து அதை அந்த கண்களையே பானமாக மாற்றினானோ என்று நினைப்பது போல் கண்கள் அழகாக விளங்கின என்றும், அப்படி கணக்க அவன் அதே புஷ்பங்களை வச்சுண்டு பழைய மன்மதனாக இருந்து கொண்டு புஷ்பங்களையே வச்சுண்டு மான்மதமான விகாரங்களை கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சிருந்தான்னால் பெருமாள் விஷயத்திலையும் ஆண்டாள் விஷயத்திலும் அவன் தோற்று போயிருப்பானோ என்னமோ என்று தாத்பரியம். எதி பிரசூனம் விசிகி கரோத்யசோ ஆஸ் யூஸ்வல் எதி பிரசூனம் விசிகான பானம் விசிகி கரோத்யசோ எப்படி பானமாக மாற்றியிருந்தால் தன்னுடைய பழைய புஷ்பங்களையே ஐந்து புஷ்பங்களையே குதோசிய எங்கிருந்து அவன் லோகேஷிகீஷுதா கதா லோகேஷனான விஷ்ணுவை ஜெயிக்க வேண்டும் என்கிற விஷயமானது ரொம்ப தூரத்தில் இருந்திருக்கும். குதோசிய எங்கேருந்து அவன் ஜெயிச்சிருக்க முடியும் என்று அது அந்த வார்த்தையே அந்த கதையே வந்திருக்காரு. லோகேஷ ஜிகீஷுதா கதா கதான்னா இந்த இடத்துல பிரசங்கம், எங்கேருந்து அது சான்ஸே இல்லைன்னு தாற்பயம். லோகேஷ ஜிகீஷுதா கதாபி அந்த பத்திய தாட் கூட வந்திருக்காரு, அதை பத்திய பேச்சே இருந்திருக்காரு, பேச்சுக்கே இடம் இல்லைன்னு சொல்றோமே அதுதான் லோகேஷ ஜிகீஷுதா கதா குதஹா அப்படின்னு அழகா சொல்றாரு. அமோகமஸ்யாயத பாங்க வீக்ஷணம் ஸ்மரேண பானத்வமனாய் அனாயி சாம்பிரதம் அனாயி கொணரப்பட்டதுன்னு அர்த்தம். அனாயி ஆனாயே அப்படிலாம் சொல்றோமே கொணரப்பட்டதுன்னு அர்த்தம். இட் இஸ் மேட் அப்படின்ற அர்த்தத்தில் வருது. எதி பிரசூனம் விசிகீகரோத்யசோ குதோஸ்ய லோகே சுஜிகீஷுதா கதா தயேவ தன்யாஸ்சிகுரா சமாயதாஹாம் மிருகீதிருஷோ யைருபபுக்த முக்தயாம் அதுஷ்ய தீர்ஷ்யா பருஷேந்திரேக்ஷிதாம் பிரசூனதாம்னா பரமஃ புமானபி தயேவ தன்யாஹ தே ஏவன் அர்த்தம். தே ஏவ தன்யாஹ சிகுராஹ அந்த கேசங்கள் தான் கோதையினுடைய கேசங்கள் தான் சமாயதாகா கேசாகா, நன்கு செம்மையாக முடிக்கப்பட்ட அந்த கேசங்கள் இருக்கிறதே, சமாயதாகா சிக்குராகா, நன்கு கண்ட்ரோல் பண்ணப்பட்ட சுருட்டை கேசங்கள் இருக்கிறதே, அவைகள்தான் தன்யங்கள், அவர் அவைகள்தான் லோகத்தில் பாக்கியம் செய்தனர்கள். எந்த ஒரு மிருகீதிருஷகா மண் போன்ற கண் மருண்ட பார்வையை உடைய அந்த ஆண்டாளுடைய எந்த ஒரு கேசங்களால் உபபுக்த முக்தையா தான் அனுபவிக்கப்பட்டு எடுக்கப்பட்ட, அதாவது ஆமுக்தன் அர்த்தம், ஆமுக்த மல்யதான் பாருங்க அந்த அர்த்தத்தை கொண்டு வர, அதாவது சூடி கொடுக்கப்பட்டன் அர்த்தம், சூடி எடுக்கப்பட்டன் அர்த்தம். ஏய் உபபுக்த முக்தையா, உபபுக்தம் அனந்தரம் முக்தம், முக்தம்னா எடுக்கப்பட்டது, களையப்பட்டது, சூடி களையப்பட்ட அப்படின்னு நம்ம தமிழ்ல சொல்லணும்னா உபபுக்த முக்தையா, சூடி அதை அனுபவித்து களையப்பட்ட அந்த மாலையினால் அதுஷ்யத்து சந்தோஷப்பட்டார். யாரு? பரமஸ்புமானபி அதுஷ்யத்து, பரமஸ்புமானான பெருமாளே சந்தோஷப்பட்டார். அதுக்கு மேல என்னதுடான்னா ஈர்ஷ்யா பருஷேந்திரேக்ஷிதா புமான் அபி, அதுவும் தாயார் லக்ஷ்மி தேவியானவள் ஈர்ஷையோட பார்க்கிறார். என்ன இது, அவ்வளோ என்ன விசேஷம் இவளுடைய தலையில சூடின புஷ்பத்துக்கு, அது போய் இவ்வளோ ஆசைப்படுறார் அப்படின்ட்டு சண்டை போட மாட்டா, லக்ஷ்மி தேவி பெருமாளோட சண்டை போடுறதே கிடையாது. அதனால கொஞ்சம் ஈர்ஷையா பார்த்தாலாம். அப்படி பார்க்கப்பட்டவரான பெருமாள் பிரசூனதாம்னா, அவர் இந்த பிரசூனதாம்னா இந்த மாலையினால் புஷ்ப மாலையினால் பரமஸ்புமானபி அதுஷ்யத்து, பெருமாள் கூட பேர்பட்ட பரமஹா லோகோத்தமஹான் உத்தமஹா புருஷ ஸ்வன்யா பரமாத்மா இத்துதாகுதா என்று அப்பேற்பட்ட பரம புருஷன் கூட இவள் களைந்த இவளுக்கு அணிவித்து களையப்பட்ட அந்த புஷ்பத்தை ஆசைப்பட்டான் அல்லவா என்று, அதுவும் எப்படி பீங் சீன் பை லக்ஷ்மி, ஒரு ஒரு அலட்சியமா பாக்குறா, என்ன அது இன்னும் பெரிய விசேஷம், ஈர்ஷையும் கூடவே கலந்திருக்கு, பொறாமையும் கொஞ்சம் கலந்திருக்கு, அப்படி பாக்கிறா லக்ஷ்மி. அப்படி பார்க்கப்பட்ட பெருமாள் சந்தோஷப்பட்டார், பார்த்ததுனாலே பெருமாளுக்கு சந்தோஷம், லக்ஷ்மிக்கு பத்தியா, லக்ஷ்மிக்கே கொஞ்சம் புறாம வருது பத்தியா, எவ்வளவு அழகு பத்தியாவோ அப்படின்னு அதுலயும் பெருமைதான் படுவார் உக்கலாம். அதனால பரமஸ்புமான அப்பி அதுஷ்யத்துன்னு எழுதுறார், இவ்வளவு விசேஷத்தை கொடுத்தாவிட்டு அதுஷ்யத்துன்னு எழுதினாக்க அவர் அதுல பயப்படலன்னு அர்த்தம். தயேவ தன்யாஹ சிகுரா சமாயதாஹ மிருகீதிருஷோ யைருபபுக்த முக்தயாம் அதுஷ்யத் ஈர்ஷ்யா பருஷேந்திரேக்ஷிதாம் பிரசூனதாம் நா பரமஸ்புமானபி. அப்படி புரிஞ்சுக்கணும்னா தே ஏவ சிக்குராக தன்யா சமாயதாக தே ஏவ சிக்குராக தன்யாக யைஹி சிக்குரைஹி உபபுக்த முக்தயா மிருகீதிருஷஹா தஸ்யாஹ உபபுக்த முக்தயா ஈர்ஷ்யா பருஷேந்திரேக்ஷிதா பரமஹா புமானபி பிரசூனதாம்னா அதுஷ்யத்து என்று புரிஞ்சுக்கணும். சுதாமயூகேன சுஜாதமானனம் வியதாயினூனம் விதினானதப்ருவஹான் நசேதமுஷ்மின் ஹரிணாத்ருதே கதம் விஷ்ருங்கலம் ஜாக்ரதி புஷ்கலாஹ் கலாஹாம். மறுபடியும் வாசிக்கிறேன். சுதாமயூகேன சுஜாதமானனம் வியதாயினூனம் விதினானதப்ருவஹான் நசேதமுஷ்மின் ஹரிணாத்ருதே கதம் ஸ்ருங்கலம் ஜாக்ரதி புஷ்கலாஹ் கலாஹாம். அதாவது ஒரு விஷயத்தை இவர் முதல்லயே முடிவு பண்றார், அதர்வைஸ் ஹவு இட் வுட் ஹவ் ஹேப்பன்ட் அப்படின்னு சொல்ற மாதிரியான இந்த பாட்டினுடைய ஸ்ட்ரக்சர், இந்த ஸ்லோகத்தினுடைய ஸ்ட்ரக்சர். சுதா அவளுடைய முகமானது பிரம்மாவினால் அமிர்தத்தினால் தான் நிர்மாணம் செய்ய, அமிர்த கிரணங்களால் தான் நிர்மாணம் செய்திருக்கப்பட்டிருக்க வேண்டும் என்ற முடிவுக்கு வருகிறார். விதினா பிரம்மணா விதிஹி விதி விதாதா விஸ்வஸ்ரட் விதிஹீன அமரகோஷமானது விதிஹீன பிரம்மா, விதினா பிரம்மாவினால் ஆனதப்ருவஹா வளைந்த புருவங்களை உடைய அந்த கோதையினுடைய ஆனனம் முகமானது சுதாமயூகேன சுஜா வியதாயி சுஜாத்தம் முகம், சுஜாத்தம் ஆனனம் நன்கு உண்டாகி இருக்கிற இந்த பக்குவமாக உண்டாயிருக்கிற இந்த திருமுக மண்டலமானது, ஆகோதையினுடைய திருமுக மண்டலமானது சுதாமயூகேன நூனம் யதாயி, நூனம் நிச்சயமாக சுதாமயூகேன சந்திரனுடைய அமிர்த கிரணங்களால் நிச்சயமாக செய்யப்பட்டிருக்க வேண்டும். பிரம்மா லாவண்ய திரவிணமாக எதை எடுத்து பண்ணியிருப்பார் அப்படின்னால், இதை அழகுற செய்வதற்காக ஒரு திரவியம், அது எதிரா எடுத்திருப்பார், சுதாமயூகத்தை தான் எடுத்திருப்பார். அமிர்த கிரணம் சூரியனுடைய சந்திரனுடைய கிரணங்களை தான் எடுத்திருப்பார். அது அதுவும் எப்படினா சுதாமயூகம், அந்த அமிர்தத்தினுடைய கிரணம், அமிர்தம் எப்படி ஜுவலிக்குமே அந்த அமிர்தத்தினுடைய ஜுவலிப்புக்குன்னு ஒரு அமிர்தம் வேற, அதனுடைய ஜுவலிப்பு வேற, அந்த ஜொலிப்பை தான் எடுத்து இந்த முகத்தை பண்ணியிருப்பார் என்ற முடிவுக்கு வருகிறார். நச்சேத் அப்படி கணக்க இல்லைன்னா அமுஷ்மின் ஹரிநாதத்தே அப்படியாக பெருமாளாலேயே ஆசைப்படப்படுகின்ற இந்த முகத்தில் விஷங்கலம் புஷ்கலாக கலாக ஜாகிரதி, கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவிற்கு விஷங்கலமாக கலைகள் என்றால் கலைகள் எல்லாம் எப்படி உருவாயிருக்கும் அப்படின்னா, கலைகள் என்றால் ஜாகிரத் புஷ்கலாக கலாக எல்லா விதமான கலைகளும் அவரிடம் விளங்குகின்றன, எல்லா கலைகளும் விளங்குவதற்கு, அதுவும் கலங்கம் இல்லாமல் கலைகள், நிஷ்கலங்கமாக நிஷ்கலங்கமான முகமாக இருக்கிறது, புஷ்கலமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட கலைகளே உருவானவளான அவள் எப்படி படைக்கப்பட்டிருப்பாள், எப்படி அல்லது பகவானாலேயே ஈர்க்கப்பட வேண்டியவளாக அவள் ஆயிருப்பாள். அதனால்தான் ஒரு முடிவுக்கு வருகிறேன், அவளுடைய முகத்தை பிரம்மா செய்யும் போது சுதாமயூகேன வியதாயி, அமிர்த அமிர்தத்தினுடைய கிரணங்களை வைத்துத்தான் அவர் நிர்மாணம் செய்திருப்பார் என்ற முடிவுக்கு வருகிறேன் என்கிறார் கவி. சுதாமயூகேன சுஜாதமானனம் வியதாயி நூனம் விதினானதப்ருவஹா, ஆனதப்ருவஹா கோதாயாஹ முகம் சுஜாதம் முகம் நூனம் சுதாமயூகேன வியதாயி இதி மன்யேன் அர்த்தம். அப்பதான் உத்ரேக்ஷ வரும், அது நூனம் எல்லாம் வந்ததுன்னா உத்ரேக்ஷைன்னு அர்த்தம். நச்சேத் அகரைசா நாகோத்தோ என அப்படி அப்படி கணக்க இல்லைன்னா என்ன ஆயிருக்கும், பெருமாளாலேயே அங்கீகரிக்கப்பட போகின்றதான இந்த திருமுக மண்டலமானது இவ்வளவு கலைகளுடன் எவ்வாறு கூடியதாக இருந்திருக்கும் என்று, எல்லா கலைகளும் வந்து சேர்ந்திருக்கிறதே அது எவ்வாறு சேர்ந்திருக்கும் என, சந்திரன் கூட ஒரு சில கலைகளோட தான் இருக்கான், எல்லா கலையும் இல்லை, பூர்ண சந்திரனா விளங்கல, ஷோடச கலைகளும் சேர்ந்தால் தான் இந்த திருமுக மண்டலமே உருவாகும். அதனால் எல்லா கலைகளும் சேர்ந்து இருக்கக்கூடிய பூர்ணச்சந்திரன் போன்ற முகமானது, அதர்வைஸ் ஹவ் இட் குட் ஹவ் டேக்கன் பிளேஸ் அப்படின்னு அர்த்தம். இது அதனால என்ன தெரியறதுன்னா, அமிர்த கிரணங்களை வைத்துதான் இதை செய்திருக்கிறான் பிரம்மா என்ற முடிவுக்கு வர தோன்றுகிறது என்று தாத்பரியம். ஸ்ரீஷமாலா குசுமார் ஸ்ரீஷமாலா சுகுமாரதா சகீம் புஜாலதா சாஸ்புரதி ஸ்ம சுப்ருவஹாம் யயாபனீபத்யத நிர்விசேஷதா முராரி கண்டே துளசீதல ஸ்ரஜாம். ஸ்ரீஷமாலா சுகுமாரதா சகீம் ஸ்ரீஷமாலா சுகுமாரதா சகீ புஜாலதா சா ஸ்புரதி ஸ்ம சுப்ருவஹா, சுப்ருவஹா அழகான புருவங்களை உடைய கோதையினுடைய, புஜாலதா சா புஜாலதா அந்த இரண்டு புஜங்களும், ஸ்புரதிஸ்ம துடிக்க பெற்றன. எதனாலடான்னா, அது எப்படி இருக்கு அந்த புஜாலதான்னா, ஸ்ரீஷமாலா சுகுமாரதா சகி, ஸ்ரீஷமாலை என்று ஸ்ரீஷ புஷ்பம் என்று மிருதுவாக விளங்கக்கூடிய புஷ்பங்களில் அக்ரகண்யமான ஸ்ரீஷமாலா இருக்கிறதே, அதனுடைய சுகுமாரத்தை இருக்கிறதே, அதனுடைய ஒரு டெண்டர்னஸ் இருக்கே, அதனுடைய சாஃப்ட்னஸ் இருக்கே, அதுக்கு சகி போல விளங்கக்கூடியதான இந்த புஜலத்தைகள், இரண்டு திருக்கரங்கள், இரண்டு தோள்கள் இருந்து ஆரம்பிச்சு, தோள்லேருந்து ஆரம்பிச்சு கைகள் பார்க்க விரல்கள் பரியந்தமான பாகமானது புஜாலதா புஜாலதா என்று சொல்லப்படுகிறது. அந்த புஜலத்தையானது எப்படா இருந்ததுனா, புஜாரூபி லதா புஜாலதான்னு வந்து, புஜாலதா எப்படி இருந்தது என்றால், அது ஸ்ரீஷ புஷ்பங்களுக்கு சகியோ சுகுமாரதா விஷயத்தில் கோமளமாக இருக்கும் தன்மையில், ஸ்ரீஷ புஷ்பத்திற்கு இது ஒருவேளை தொழியோ என்று நினைக்கலாம் படியாக உள்ள அந்த இரண்டு திருக்கரங்கள் ஸ்புரதிஸ்ம துடித்தன. எப்படின்னா யயாபனீ பத்யத நிர்விசேஷதா முராரி கண்டே துளசீதல ஸ்ரஜா, எந்த இரண்டு கைகளும் எந்த இரண்டு புஜலதைகளும் பிற்காலத்தில் முராரி கண்டே பகவானுடைய கண்டத்தில் துளசீதல ஸ்ரஜா நிர்விசேஷ துளசீதல ஸ்ரஜா துளசி மாலையுடன் ஒரு சமானத்தையே அடைந்ததோ, இந்த இரண்டு கைகளும் துளசி மாலையாகவே மாறிவிட்டன் என்றால் ஆலிங்கனம் செய்து கொண்டாள் என்று அர்த்தம். ஏயா அபனீபத்யத ஏயா சமானதா சமான அந்த சமான அதற்கு ஈக்குவலாக இருக்கும் தன்மையானது இந்த இரண்டு கரங்களால் அடையப்பட்டது, வருங்காலத்தில் பின்ன பிற்காலத்தில் துளசி தல சிரஜா, அது எதோட துளசியினுடைய மாலையை, துளசி தல சிரஜா துளசி தளத்தினால் நிர்மாணம் செய்யப்பட்ட ஒரு மாலைக்கு ஈக்குவலாக ஆகும் தன்மையை இந்த புஜலத்தைகள் அடைந்தன. ஏனென்றால் அவைகளும் கோமலமானவை. சிரீஷ புஷ்பத்திற்குடைய சிரீஷ புஷ்பத்தினுடைய சுகுமாரத்தைக்கு மென்மைத்தன்மைக்கு இவைகள் சகிகளோ இவைகள் தோழிகளோ என்று நினைக்கலாம். படியாக உள்ள இரண்டு திருக்கரங்களும் வரும் பிற்காலத்தில் துளசி தல சிரஜா நிர்விசேஷதா ஆபத்தியத, துளசி தலத்தினால் துளசி இலைகளால் நிர்மாணம் செய்யப்பட்ட மாலையுடன் உவமையை பெற்றன என அவைகள் எவ்வாறு பெருமாளை அலங்கரிக்கின்றனவோ அவ்வாறே இந்த இரண்டு கைகளும் பெருமாளை மாலையாக அலங்கரித்தன என்று தாத்பரியம். அதாவது என்ன என்றால் பிற்காலத்தில் ஆலிங்கனம் செய்ய போகின்ற அந்த சூச்சனையை கொடுக்கிறார். சிரீஷமாலா குசுமா சுகுமாரதா சகி புஜாலதா சாஸ்புரதி ஸ்ம சுப்ருவஹாம் யயாபனீ பத்யத நிர்விசேஷதா முராரி கண்டே துளசீதல சிரஜா. அபநீபத்யத என்ற சப்தமானது அவ்வளவு சாதுவான்னு தெரியல, அதுக்கு பதில் வேற ஏதாவது சப்தம் அவர் போட்டிருந்திருக்கணும். இவா எடிட் பண்றவா ஏதோ ஒன்று பண்ணியிருக்கான்னு தோன்றது, அது மட்டும் நம்ம கவனிச்சுக்கணும். சமானதா அபநீபத்யத அப்படின்ற சப்தம் அவ்வளவு சுவாரஸ்யம் இல்லை. சமானத்தையானது கொணரப்பட்டது அப்படின்னு சொல்லணும். சமானத்தை நிர்விசேஷத்தான சமானதா, இதுக்காலுக்கும் ஒன்றும் வாசி இல்லாமல் விசேஷம் இல்லாமல் சமானத்தையானது அடையப்பட்டது. எதோட சமானத்தை? துளசி தல சிரஜா சமானதா, துளசி தலத்தினால் துளசி இலை துளசியினால் நிர்மாணம் செய்யப்பட்ட அந்த மாலைக்கு ஈக்குவலாக இந்த புஜலத்தைகள் ஆயின என்று தாத்பரியம். சுலோச்சனாயா சுகுமாரதா சரி விஹாரி சக்கர வியவஹார லம்பட்டௌ பயோதரா உத்கதரோ மவல்லிகா பிரசூனகுச்ச பிரதிபாவராஜதாம். சுலோச்சனாயாம் சுகுமாரதா சரித்விஹாரி சக்ரவ்யவஹாரலம்பட்டௌ பயோதரௌ உத்கதரோ மவல்லிகா வல்லிகா பிரசூனகுச்ச பிரதிபாவராஜதாம். பிரதிபௌ அராஜதாம், எப்படி பதச்சேதம் எப்படி பண்ணணும்னா சுலோச்சனாயாக சுகுமாரதா சரித்விஹாரி சக்ரவ்யவஹாரலம்பட்டௌ பயோதரௌ உத்கதரோமவல்லிகா பிரசூனகுச்ச பிரதிபௌ அராஜதாம் என்று. அத அந்த அழகான கண்ணையுடைய அந்த கோதையினுடைய சுலோச்சனாயாக கோதாயாக அப்படின்னு அர்த்தம். கோதாயாக கோதாயாக பயோதரௌ இரண்டு ஸ்தனங்களும் அப்படின்னு அர்த்தம். அதுக்கான நிறைய விசேஷங்கள் கொடுக்கிறார். அதுல ஒரு விசேஷனம் சுகுமாரதா சரித்விஹாரி சக்கரவியவஹார லம்பட்டௌ என்று. அதாவது சக்கரவாக பட்சிகள் எப்படி ஒரு நல்ல தடாகத்தில் விளையாடுமோ அந்த மாதிரி விளையாடுவதற்கு அந்த குமா அந்த அந்த ரெண்டு பட்சிகளோட போட்டி போடுறதுக்காக போட்டி போடுற மாதிரி இருக்க இந்த இரண்டு பயோதரங்கள் என்று தாத்பரியம். உத்கத ரோமவல்லிகா பிரசூன குச்ச என்பதனால் ஒரு விஷயத்தை சொல்லுகிறார், அதை அடைய அவ்வளவு வியக்தமாக சொல்லல. அதாவது இது ஒரு கொடியினுடைய இரண்டு புஷ்பங்களோ என்று இரண்டு புஷ்ப குச்சங்களோ என்று நினைக்கலாம் படியாக உள்ள அந்த ரோமாவளி என்று சொல்லி ரோமாவளி ஒரு லத்தை மாறி இருக்கு அப்படின்னு தாத்பரியம். பயோதரா உத்கத ரோமவல்லிகா பிரசூன குச்ச பிரதிபௌ பிரசூன குச்சத்திற்கு பிரதிபௌ சமானவ் அராஜதாம் விளங்கின என்று தாத்பரியம். அடுத்தது கடைசி ஸ்லோகமாக இந்த ஸ்லோகத்தையும் விஜ்ஞாபிக்கிறேன். ததங்கயஷ்டிம் ததங்கயஷ்டிம் மதுஜிஜிகீஷயா மனோபவசாசன பத்ரிகாம் வியதாது விதானமாசங்கியவலக்னமந்தராவலக்னமந்தராம் கவீரநாபீநிபபிந்துமாலிகத் ததங்கயஷ்டிம் மதுஜிஜிகீஷயா மனோபவஹ சாசன பத்ரிகாம் வியதாது. இந்த கோதையினுடைய அற்புதமான இந்த அங்கங்களை அங்கயஷ்டிம் அங்கமாகிற ஒரு அங்கத்தை எஷ்டி மாதிரி எஷ்டினா ஒரு தண்டம் அங்கயஷ்டிகின்னு தான் வர்ணிப்பான். ஏன்னா மெல்லிய மெல்லிய ஒரு சரீரம் அப்படின்னு சொல்றதுக்காக என்ன பண்ணுவா அவெல்லாம் அங்கயஷ்டின்னு தான் கவிகள் உபயோகப்படுத்துவா. எஷ்டினா தண்டம் அங்கயஷ்டிகி லலிதா அங்கயஷ்டிகி அப்படின்லாம் பிரயோகம் பண்ணுவா. தது அங்கயஷ்டிம் அவளுடைய அங்கமாகிற அந்த கொம்பானது மதுஜிஜிகீஷயா பெருமாளை ஜெயிக்கணும் என்று ஆசைப்பட்டு மனோபவ சாசன பத்திரிகாம் வேதாத் மனோபவஹா மன்மதனானவன் சாசன பத்திரிகாம் வேதாத்து அது ததங்க எஷ்டின்றது என்னதுடான்னா அது ஒரு சாசன பத்திரிகை. சாசன பத்திரிகான்னா என்ன அர்த்தம்னா ஒரு ஒரு பிரபான பத்திரம் பார் நான் இந்த பெருமாளை ஜெயிச்சே காமிக்கிறேன் அப்படின்னு ஒரு சாசன பத்திரிகையை எழுதியிருப்பது போன்று தான் அவளை எழுதியிருக்கிறான். எழுதிட்டு என்ன பண்ணான்னா விதானமாசங்கிய வலக்ரமந்தராம் வலக்னமந்தரா கபீரநாபி நிபபிந்து மாலிகத்து. அதாவது சாசன பத்திரிகை எழுதினா அதுக்கப்புறம் ஒரு விஷயத்த யோசனை பண்ணான் என்ன அதாவது நடு ஒரு ஒரு அங்க எஷ்டினா நடுபாகம் இருக்கணுமே இங்கடா நடுபாகமே இல்லையே இந்த எஷ்டியில அப்படின்னு யாருனா நினைக்க போறாளே அப்படின்றதுக்காக ஒரு புள்ளிய வச்சான். அந்த புள்ளி தான் வந்து கபீர நாபி அவளுடைய நாபியானது. இங்க இருக்கு பார் அப்படி கணக்க சரீரம் இல்லாம இருந்தா இங்க எப்படி புள்ளி இருக்கும் அதனால சரீரம் இருக்குப்பா இங்கேயும் அப்படின்னு காமிக்கணும். ஆனா இடுப்பானது ரொம்ப மெல்லிய இடை அப்படின்னு சொல்றதுக்காக இருக்கா இல்லையா அங்க அந்த இடையானது இருக்கா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு புள்ளியையும் வச்சுட்டான் அப்படின்னு. ஏன்னா என்னைக்குமே வந்து ஒரு லெட்டர் எழுதினா புள்ளி வச்சு தானே முடிப்பான் அந்த மாதிரி புள்ளியை வச்சு முடிச்சிருக்கான்னு தாற்பயம். அதுல வேற சாசன பத்திரிகைக்கு கடைசியில ஒரு ஒரு ஃபுல் ஸ்டாப் இருக்கணுமே அந்த ஃபுல் ஸ்டாப் மாதிரி அதை வச்சான்னு சொல்லலாம். ததங்க எஷ்டி மதுஜிஜிஷயாம் மனோபவ சாசன பத்திரிகாம் வியதாத்து விதானம் ஆசங்கிய வலக்னமந்தரா. வலக்னபாகம்னா இடைபாகம். அதுல விதானம் ஆசங்கிய அது என்ன காலியா இருக்கே அப்படின்றதாக ஆசங்கை பண்ணி கபீர நாபி நிபம் ஒரு கபீர நாபி என்ற வியாஜத்தில் ஒரு பிந்து மாளிகத்து ஒரு பிந்துவை ஒரு புள்ளியை வைத்தான் அது ஃபுல் ஸ்டாப் மாதிரி. இப்படியாக அழக அதாவது கோதையினுடைய அழக வர்ணிக்கிறதுக்காக வந்திருக்க ஸ்லோகங்கள் அப்புறம் சரணாரவிந்தத்தை வர்ணிக்க போறார். இப்படியாக கோதையினுடைய வர்ணனை முடிஞ்ச உடனே அப்புறம் கதை ஆரம்பிக்கும். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ தாசன்.